ధ్యాన్ వెంకటనాథార్య కవితాంతిదేశాచార్యోమే సన్నిహత్తాం సదాక్షే జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం యజ్జీవం ఉపాసనహే యోనిత్యమచ్యుతపథాంబుజుయుగ్మవిద్యమశరణరామానుజపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వెంకటనాథార్యే వేదాంతదేశితం సాధునమారంభాం నమతయామునమధ్యమాం మత్పదాచార్యమర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపథాంబుజుయుగ్మవిద్యమోహతస్పతితరాణిం నాయమేనే అస్మద్గురోర్భగవతో సదీతబిందో రామానుజస్య చరణౌ ప్రపద్యే యత్పదాంభోరుహధ్యానవిధస్తాశేషకల్మషః వసుతాముపయాతోహం యాముమేయం నమామి తమ్. ట్వంటీ వన్లేద చండియా ట్వంటీ వన్లేద యద్యదాచరతి శ్రేష్ఠ తత్తదేవేతరో జనః సయత్ ప్రమాణం కురుతే లోకస్తదను వర్తతే నమే పార్థాస్తి కర్తవ్యం త్రిషు లోకేషు కించన నానవాప్తమవాప్తవ్యం వర్తయేవ చ కర్మణి యది హ్యయం న వర్తేయం జాతు కర్మణ్యతంద్రిదః మమ వర్త్మాను వర్తంతే మనుష్యా పార్థ సర్వశః ఉత్సేవేయురిమే లోకా న కుర్యాం కర్మ చేతహం శంకరస్య చ కర్తాస్యాం ఉపహన్యామి మా ప్రజాః సక్తా కర్మణ్య విద్వాంసో యథా కుర్వంతి భారత కుర్యాద్ విద్వాంస్తథా సక్తః చికీర్షుర్లోక సంగ్రహం న బుద్ధిభేదం జనయేత్ అజ్ఞానాం కర్మ సంగినాం జోషయేత్ సర్వకర్మాణి జోషయేత్ సర్వకర్మాణి విద్వాన్ యుక్త సమాచరన్. ప్రకృతే క్రియమానాని గుణై కర్మని సర్వశః. గుణే కర్మాణి సర్వశః. కర్మాణి సర్వశః. కర్మాణి సర్వశః. సర్వశః. అహంకార విమూఢాత్మా. కర్తాహమితి మన్యతే. తత్వవిత్తు మహాబాహో. గుణకర్మ విభాగయోః. గుణాగుణేషు వర్తంతే. ఇతి మత్వా న సజ్జతే. ప్రకృతేర్గుణసంమూఢాః. సజ్జంతే గుణకర్మసు. తాన కృష్ణవిదో మందాన్. కృష్ణ విన్న విచాలయే. మయి సర్వాణి కర్మాణి. సన్యస్యాధ్యాత్మచేతస. నిరాశీర్నిర్మమో భూత్వా. యుధ్యస్త విగతజ్వరః. ఇరవై రెండేంటి పాపం ఇల్లయా? ఇరవై రెండేంటి పాపం. இந்த அத்தியாயமானது கர்மயோகத்தினுடைய சிரேஷ்டியம், கர்மயோகத்தையே ஞான யோகிகளும் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக வந்த அத்தியாயம் இது. அப்போ முதல்லயே சந்தேகத்தை கேட்குற மாதிரி கேட்டு ஆரம்பிச்சுக்கிறார். ஏதாவது ஒன்று தீர்மானமாக எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதில் ஈடுபடுறேன்னு அர்ஜுனன் சொன்ன அப்போ சொல்ல நீ கர்மயோகத்தை ஈடுபடுகிறார். ஏன்னா ஞான யோகிகளுக்கும் கர்மயோகமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஏன்னா லோகத்தில் நிறைய பேர் இருக்கா, அவள் வந்து மிச்ச பேர் எதிர்பார்த்துட்டுருக்கா சிரேஷ்டால. சிரேஷ்டா என்ன பண்ணுறாலோ அதையே தவம் பண்ணுறதும் அதே சித்தமாக இருக்கா. அப்படி இருந்துச்சு இந்த சிரேஷ்டாலாம் அவளுக்கு ஞானயோகம் வந்துருச்சுன்றதுக்காக ஞானயோகம் பண்ணிட்டு இருந்தா, அவளை ஃபாலோ பண்ணி வரவாள் நான் பின்பற்றவாளுக்கு ஞானயோகத்தில் அதிகாரம் இருக்காது, ஆனால் அதை பண்ணலான்ற தமம் வந்துடும். ஏன்னா அவளுக்கு கர்மயோகம் தான் அதிகாரம். ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு அவள் ஞான சம்பாதனத்தில் என்ன மேலே போகலை. அப்படி போகாமையே ஞானயோகத்தில் ஈடுபட்டுட்டா வேறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாகுது. ஏன்னா ஞானயோகம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு மார்க்கம். ஆனால் கர்மயோகமானது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால் அந்த கர்மமாக பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கர்மயோகத்தையே சொல்லப்படுற கர்த்திரு தியாகம் மூலமாக பண்ணால் ஞானயோகத்தினுடைய பலனை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. மூணு தியாகம், கர்த்திரு தியாகம், கர்ம தியாகம், பல தியாகம் பண்ணால் அதுலேயே அது அங்கமாக வச்சுன்னுட்டா ஞானயோகம் என்ன பலத்தை கொடுக்குமோ, அதாவது கர்மயோகமும் ஞானயோகமும் எதுக்கு பண்ணுன்னு கேட்டால் சாட்சாத் அவைகள் மோட்சத்துக்கு வழி கிடையாது. கர்மயோகமும் ஞானயோகமும் ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்தும். ஆத்ம சாட்சா, அதாவது நம்மளுடைய ஆத்ம சாட்சா்காரம் யார் பண்ணுறாலோ அவளுடைய ஆத்ம சாட்சா்காரம், அவளுக்கு அந்த ஆத்மாவுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டால் தான் பக்தி யோகம் செய்யறதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடைக்காது. அப்போ பக்தி யோகம்ன்றது ஆரம்பிக்கவும் முடியாது யாராலையும். கர்மயோகம் ஞானயோகம் பண்ணாட்டி பக்தி யோகம் ஆரம்பிக்கவும் முடியாது. பக்தி யோகம்ன்றது அங்கி, இது ரெண்டு அங்கம், அங்கத்தை உடையது அங்கி, பக்தி யோகம் தான் இங்க அங்கி. கர்மயோகமும் ஞான யோகம் அதுக்கு அங்கங்கள். கர்மயோகமே சாட்சாத்தா என்ன பண்ணும், ஆத்ம சாட்சாத்கார கொடுத்து ஞான யோகம் பண்றதுக்கு தேவையில்லாம பக்தி யோகத்துக்கு கொண்டு போய் விடலாம் சில பேருக்கு. ஆனா சில பேருக்கு கர்மயோகம் பண்ணி அதுலேருந்து ஞான யோகத்துக்கு எழுதிவிட்டு சம்பாதிச்சுட்டு அப்புறமா ஞான யோகம் பூர்த்தியாகி அப்புறம் தான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். இந்த மாதிரிலாம் இருக்கு. இதனால இதெல்லாம் ரொம்ப அப்சூஸ் கான்செப்ட் தான். நீ தேதிக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா வச்சுக்கோ ரொம்ப, ஏன்னா நீ தேதி நம்ம அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்தே வெளில வந்துட்டோம். கர்மயோகம்னாலே வேதிக் வே ஆஃப் லைஃப் தான், வேதிக கர்மா உணர்த்தி விடாமல் பண்ணுறது தான் கர்மயோகத்துக்கு அர்த்தமே. அப்போ முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், இருந்தாலும் நீ வந்து ஞான யோகத்துக்கு ஜனகர எக்ஸாம்பிளாக காட்டினார். ஏன் ஜனகர எக்ஸாம்பிளாக காட்டினார்னா, ஜனகர் வந்து ஞான யோகி ப்ளஸ் அவர் வந்து க்ஷத்ரியனும் கூட. அதனால அர்ஜுனனுக்கு சொல்றதுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஜனகாதேவாபி, ஜனகர் கூட என்ன பண்ணார், ஞான யோகியாக இருந்தாலும் சத்திரியாக இருந்தால் கூட என்ன பண்ணார், கர்மாவை தான் பண்ணார். கர்மனைவ சம்சித்தம், கர்மனைவ ஹி சம்சித்தின்னர். இன்டீட் நிச்சயமாக சொன்னார், கர்மயோகத்தினாலேயே அவர்களும் சித்தி அடைந்தார்கள். யாரு, ஜனகாதய. அதனால் நீ கர்மயோகம் பண்ணினார். இயற்கை ஜாத்திரிக சிரேஷ்டகை இப்போ பார்த்தோம். சிரேஷ்டால் என்ன பண்ணுறது, லோகமானது அனுவர்த்திக்கிறதுன்னார். இப்போ தன்னை பற்றி சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் எங்கே பிறந்திருக்கார், இப்போ வாசுதேவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கார். வாசுதேவ கிருஷ்ணன் பேர் அவருக்கு. வாசுதேவ கிருஷ்ணன் அவருக்கு தெரியும் பரமாத்மா, தான் வந்து பரமாத்மா தெரியும். இவர் போய் இந்த காரியம் பண்ணணும், பண்ண வேண்டாமே, இவர் மட்டும் உட்காண்டே உபதேசம் பண்ணிட்டு இருக்கலாமோ. ஆனால் சொல்கிறார், கிருஷ்ணா எனக்கு பண்ணுறதுக்கு, அர்ஜுனா எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் காரியமே கிடையாது, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவாப்த சமஸ்த காமன்னு பெருமாளுக்கு பெயர். எல்லா விதமான சமஸ்த காமங்களையும் ஏற்கனவே அடைந்தவன்னா அப்போ அடையாமல் ஒரு கால் இருந்திருக்கான்னு அர்த்தம் கிடையாது. எப்பயுமே ஆசைகளே, அதாவது குறையே இல்லாதுன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது அவாப்த சமஸ்த காமன்னா எந்த விதமான இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு இதுவே அவங்ககிட்ட கிடையாது. எல்லாமே பரிபூர்ணமாக அடைக்கக்கூடிய ஒரு வியக்தி. அப்போ சொல்கிறார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம். கர்த்தவியம் கர்த்தவியம் டியூட்டி, கர்த்தவியம்னா டியூட்டி கடமை. நமே பார்த்த அஸ்தி கர்த்தவியம். எங்க திரிஷு லோகேஷு கிஞ்சன, எங்க எங்க நான் அவதரிச்சாலும் சரி, எங்க போய் பிறந்தாலும் எனக்கு திரிஷு லோகேஷுன்னு மூன்று லோகத்திலையும் எனக்கு செய்ய வேண்டிய கிஞ்சன கிஞ்சன ஒன்றும் கூட கிடையாது. எனக்கு ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா என்ன, அனவாப்தம் அவாப்தவியம். அவாப்தவியம்னா அடையப்பட வேண்டியது, அனவாப்தம்னா அடையப்படாதது. எனக்கு எதுவுமே ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எப்படி, இது வரைக்கும் அடையலை, நான் இனிமேல் தான் அடையணும்னு. ஏன்னா கர்மயோகம்னு சொன்னால் முன்னாடியே, கர்மயோகம்ன்றது வந்து பள்ளத்தை தியாகம் பண்ணி பண்ணால் கூட அதுக்கு உண்மையாக ஒரு பள்ளம் இருக்குது, அது என்னென்னா மோட்சத்துக்கு வழியை வகுக்காது. அதனால கர்மயோகம் பண்ணுறார். பிள்ளை சொல்லப்படுறார், வேற பக்தி யோகத்தை வந்து மோட்சம் இல்லாத சில இதுக்கும் பண்ணலான்னு சொல்லப்படுறார். பிள்ளை வரப்படுது பண்ணல நேரத்தில். அது மாதிரி எனக்கு ந அனவாப்தம் அவாப்தவியம், எதுவுமே இது இது இதுக்கு நான் அடையலை, அதனால அதனை அடைஞ்சாகணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. வர்த்தே ஏவச்ச கர்மணி, வர்த்தே ஏவச்ச கர்மணி, சந்தினால வர்த்தன் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணர் போரே பண்ணலையேன்னு கேட்டா, அவர் தான் போர் பண்ண மாட்டேன்னு சபதம் கொடுத்துருக்காரு, அதனாலதான் சேரோட்டியா வந்திருக்கார். இருந்தாலும் அவரும் க்ஷத்ரிய சமத்தை பண்ணியிருந்தா இருக்கார், அவர் அந்த படைகள்லாம் கொடுத்துருக்கார் துரியோதனனுக்கு. முன்னாடியே அவ கேட்டுட்டா, ஒரு சமயம் கிருஷ்ணன் போய் பார்க்கறதுக்காக என்ன பண்ண, துரியோதன அர்ஜுன போனப்ப துரியோதனை வந்து கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்க மாதிரி அபிநயம் பண்ணிட்டு இருக்க, துரியோதன என்ன பண்றான், சரி தூங்க தூங்கி எழுந்துக்கிடும் சொல்லிட்டு கால் மாட்டில் உட்காராம தலை மாட்டில் உட்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கால் மாட்டில் உட்காந்தா தனக்கு கௌரவ பிரச்சனை. அர்ஜுனனும் வரான் அப்ப சந்தர்ப்பத்தில், வந்தா அவன் கால் மாட்டில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு காலை பிடிச்சானா நம்ம கிருஷ்ணன் இருந்த மாதிரி எழுந்துட்டார். வாவா அர்ஜுனா என்ன பண்ணும் அப்படின்னு முதல்ல அவனை கேட்டுட்டார். உடனே துரியோதனை அங்கேருந்து கருதிச்சு, இல்லை நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போ பகவான் சொன்னார், நீ முதல்ல வந்திருக்கலாம், நான் முதல்ல பார்த்ததே வந்தேன், அதனால நான் வந்து அவன் தான் முதல்ல இது பண்ணுவார். துரியோதனுக்கு பயம், போகிற சேனையெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன ஒன்று கேட்டப்ப அர்ஜுன் சொல்லிட்டான், கிருஷ்ணா ஒன்றும் வேண்டாம், நீ வந்தால் போகணும் அப்படின்ட்டான். துரியோதனை ரிலீஃப் ஆச்சு, இல்லை இல்லை எனக்கு நீ இருந்து ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை, உன்னோட படையெல்லாம் கொடுன்னு. ஸோ கிருஷ்ணனுடைய படையெல்லாம் வாஷ்ணே இதெல்லாம் அங்கே போயிடுது. அப்போ கிருஷ்ணன் சொன்னால், சரி படையெல்லாம் எடுத்துக்கோ, நான் யுத்தமும் பண்ண மாட்டேன்னு சபதமும் பண்ணேன், அது மாதிரி ஆயுதமும் எடுக்கலை. ஆனால் தேரில் பங்கு வகுத்துட்டார். எப்படின்னு கேட்டால் தேர் ஒட்டியாக அதனால வர்த்தேவச்ச கர்மணின்றது இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் பிறந்ததுலேருந்தே நான் வந்து சில கர்மாவெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல போகிறார். எனக்கு எதுவும் கர்மாவை பண்ணி அடையணும் அப்படின்னு இல்லாட்டி கூட நான் கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன். நமே சர்வேஸ்வரஸ்ய, நமேன்னு ஸ்லோகத்தில் இருக்கு, மேனா எனக்கு. ஆனால் பாஷ்யகாரர் போடுற சர்வேஸ்வரஸ்ய, நான் யாரு? சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனான எனக்கு. சரி, அதற்கு மேல அவாப்த சமஸ்த காமசிய, எல்லா விதமான ஆசைகளையும் அடைந்தவன், பூர்த்தியானவன் அர்த்தம், அதாவது எதுவுமே குறையே இல்லாதவன் அர்த்தம். சர்வஜ்ஞத்திய, எல்லாம் அறிந்தவன். சத்திய சங்கல்பசிய, நான் உன்னு சங்கல்பம் பண்ணேன்னா அது நடக்காம போகாது. சத்திய சங்கல்பசிய ரிஷிலோகேஷு தேவ மனுஷியாதி ரூபேன ஸ்வச்சந்தோ வர்த்தமானத்து கிஞ்சிதபி கர்த்தவியம் அஸ்தி. மூன்று உலகத்திலையும் எப்படி இருக்க, நான் தேவ மனுஷியாதி ரூபேன, இந்த ரூபங்களில் வந்தால் கூட ஐ கேன் ஆக்ட் ஆன் மை ஓன், ஸ்வச்சந்தம்னாலே இண்டிபெண்டாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு வர்த்தமானத்திய கிஞ்சிதபி கர்த்தவியம் அஸ்தி, கிஞ்சிதபி கர்த்தவியம் அஸ்தி, எனக்கு ஒரு கூட ஒரு காரியம் கூட பண்ண வேண்டியது கிடையாது. எதக அனவாப்தம் கர்மனா அவாப்தவியம் கிஞ்சித் அப்படி அஸ்தி. இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம் மனசில், அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான கர்மாவை பண்ணாதான் அந்த ஆசையை அடைய முடியும். வெறும ஆசைப்பட்டுருந்தா முடியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறா, சத்திய சங்கல்பகன் பண்ணுறார். எம்பெருமானுக்கு எல்லாமே வெறும் இது மாத்திரம்தான், சங்கல்பம் மாத்திரம்தான் சிருஷ்டியே. இப்போ நம்ம கர்த்தான்னு சொல்கிறோம், எம்பெருமான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா. கர்த்தானா இப்போ ஒரு பானையை வந்து ஒரு குயவன், பானைக்கு குயவன் கர்த்தானா, அவன் என்ன பண்ணுறான் இப்போ மண்ணை எடுத்துட்டு வரான், எடுத்துகிட்டு வந்து ஜனதை கொட்டி வாயில வச்சு எல்லாம் அவன் வந்து பரிசிரமப்படுறான் அந்த பானையை பண்ணுறதுக்கு. அப்போ பெருமாளும் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு, அவருக்கும் கர்த்தருக்கும் உண்டுன்னா அவரும் நம்மளை கஷ்டப்படுறான்னா ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏன்னு ஐக்ஷத சங்கல்பம் தான், சரி சிருஷ்டி உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு லேசாக ஒரு இது உடனே கட கட கடன் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுலாம் வருது பாருங்க. இந்த மாயா பசாரில் வந்து வய வாயை திறப்பான், எல்லாம் தானாக உள்ளே போகும். அது மாதிரி அவனா திரௌபதி சாப்பிட மாட்டான், எல்லாம் தானாக உள்ளே போகும். அது மாதிரி சிருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக அது மட்டுக்கு ஆறுது. எப்படின்னு கேட்டால் அவனுடைய சங்கல்ப பலத்தினாலேயே, அதான் இங்கே சொல்கிறார். ஆனால் லோகத்தில் பொதுவாக பார்த்தா எப்படி, அனவாப்தம் கர்மனா அவாப்தம், மிச்ச பேருக்கலாம் ஏதாவது ஒன்று ஜெயிக்கிறோம்னு சொன்னால் அதுக்குள்ளான போர் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. என்ன கிஞ்சிதா பேசி அதாபி லோகரக்ஷாயை, லோகத்தை வந்து லோகத்தை காப்பாற்றணும். காப்பாற்றணும்னா ஒருத்தர் நல்ல விதத்தை வந்து நல்லது பண்ணுன்னு சொன்னால் மட்டும் போகாது, அவரும் பண்ணி காட்டினாலும் லோகமும் அதை பார்க்கும். அவர் எப்பேற்பட்டவர்னு லோகத்துக்கு தெரியாது, அவர் பண்ணல நானும் பண்ணலன்னு லோகம் சொல்ல தெரியா இருக்கும். அதனால் லோக ரக்ஷாயி, இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக கர்மணி ஏவ வர்த்தேனர், நானும் கர்மா செய்து கொண்டிருக்கிறேன். சரி என்ன ஆகும் இப்போ நான் பண்ணலனா, எதி கயம்ன வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதா மம வர்த்தம அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசக பார்த்த எதிஹி அகம் ந வர்த்தேயம், எங்கே கர்மணி, நான் கர்மாவை ஈடுபடவில்லை என்றால் நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வந்து சர்வேஸ்வரன் வந்து உட்கார்ந்துட்டேன்னா அதந்திரிதக அதந்திரிதகனா ஒரு சந்தை இல்லாமல் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், மம வர்த்தம வர்த்தம வர்த்தன வழி அனுவர்த்தந்தே பின்தொடர்கிறார்கள் யாரு, மனுஷியாக சர்வசக பை ஆல் மீன்ஸ் பீப்புள் வில் ஃபாலோ மீ, ஏன்னா எல்லா கிருஷ்ணன் எதிர்பார்த்துட்டு இருக்கா, கிருஷ்ணனே பண்ண நானும் பண்ணேன்னு இருப்பாங்க. அகம் சர்வேஸ்வரஹா திருப்பி சத்திய சங்கல்பா ஸ்வசங்கல்பிருத்த ஜெகதுதய விபவ லயலீலான்னு மூணுத்தையும் போட்டுட்டார். சத்திய சங்கல்பன்னா சங்கல்பிச்சா அது நடக்காம போகாது. மூன்று வேலைகளிலும் ஜகத்து உதய விபவ லய ஸ்வசங்கல்பிருத்த. இப்போ இன்னொன்று சொல்லியாகணும், இப்போ ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஏஜென்சி கர்த்தத்துவம் சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய இடங்களில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதாவது இந்த காரணமாக நிறைய இடத்துல இருக்கும். இப்போ பானையை ஒரு ஒரு குயவன் பண்ணுறான்னா குயவன்கிட்ட வந்து பானையை பண்ணுறதுக்கு அறிவு இருந்தால் கூட மண்ணிலாம் அவனை பானை பண்ண முடியாது, மண் இருந்தால் கூட ஜலம்லாம் பண்ண முடியாது, ஜலம் இருந்தாலும் அதுக்கு சக்கரம் வேணும் கொம்பு வேணும், இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த பானைன்ற காரியம் உண்டாகிறதுக்கு. குயவன் இருந்தால் மட்டும் போகாது, மண் இருந்தால் மட்டும் போகாது, எவ்வளவோ இருக்குது. இதுக்கு மேல சாஸ்திரங்களை சொல்வா, இச்சை வேணும், ஞானம் வேணும், கிருதி வேணும், எஃபர்ட் வேணும். இப்ப நம்மளே கூட பாருங்க, வெறும் ஆசைப்படலாம் விஷயத்தை அடையணும்னு, ஆனா ஞானம் இல்லாட்டி அந்த ஆசை வந்து ஆசையாவே இருக்கும். ஏதோ ஒரு படிக்கணும் இல்லை ஒரு இது பண்ணணும்னு நினைச்சுருக்கோம், வெறும் நான் படிக்கணும் ஆசைப்பட்டுக்கானே போறாது, உண்டான எப்படி போய் இது பண்ணணும் அந்த ஞானம் பண்ணது வேணும். சரி, ஞானம் இருக்கு ஆனா கிருதி இல்லை, எஃபர்ட் இல்லை. அப்ப எஃபர்ட் எப்படி பண்ணணும் தெரியும், ஆனா பண்ண மாட்டேன்றான், அப்பயும் இந்த காரியமானது பூர்த்தி ஆகாது. அப்ப இச்சா ஆசை போகணும், எப்படி பண்ணணுன்ற ஞானம் போகணும், பண்ணணும், மூணும் போகணும். இந்த மூணு இருந்தால் தான் காரியத்தை பண்ண முடியும். இதெல்லாம் பெருமாளுக்கு தேவையான்னு கேட்டா, சங்கல்ப கிருத வெறும் சங்கல்பம் மாத்திரத்தினாலேயே. இப்போ எந்த ஒரு விஷயத்தை படைக்கிறதுனாலும் ரெண்டு காரணங்கள் ஒத்துக்கிறான், உபாதான காரணம், நிமித்த காரணம். உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ்ட், உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ்ட், நிமித்த காரணம்னா எஃபிஷியன்ட் காஸ்ட். அந்த மெட்டீரியலை மாத்துறதுக்கு சில நிமித்தங்கள் வேணும். இப்போ மண்ணே பானை ஆயிடாது, பானைக்கு எது காரணம் சொன்னால் மண்ணு தான் பானைக்கு காரணம். இப்போ மண்ணே பானை ஆகுமான்னு கேட்டால் மண்ணு பானை ஆகாது, ஆனால் மண்ணு தான் என்னது மெட்டீரியல் காஸ்ட், மண்ணு இல்லாட்டி பானை வரப்போகிறது இல்லை. ஸோ ஆக மொத்தம் மண்ணானது பானைக்கு மெட்டீரியல் காஸ்டாக இருக்குது, ஆனால் அந்த மண்ணை வந்து பானையாக மாற்றணுமோனும், அதுக்கு உண்டான காரணம் நிமித்த காரணம் வச்சுக்கலாம். அப்படி எந்த ஒரு வஸ்து இருந்தாலும் வேதாந்தத்தில் உபாதான காரணம், நிமித்த காரணம், ரெண்டு காரணங்கள் தேவை ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு. இப்போ ஜெகத்து உண்டாகிறதுக்கு அது மாதிரி உபாதான காரணம், நிமித்த காரணம் என்னன்னு கேட்டால் ரெண்டுமே வந்து பெருமாள் தான், ரெண்டுமே வந்து பரபிரம்மம் தான். அபின்ன நிமித்தோபாதான காரணம் சொல்லுவோம், அபின்ன நிமித்தோபாதான காரணம். அபின்ன அப்படின்னா வேறு வேறு இல்லாத நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பகவானே. அவனும் எப்படி பண்றாங்க, தானே மாறானுங்கிற பிரகிருத்தியை மாறுறது, தன்னுடைய அதிகரித்து இருக்கக்கூடிய பிரகிருத்தியானது மாறுறது, அதனால அந்த மாற்றமானது அவனுக்கு போய் சேராது. இதெல்லாம் கிருஷ்ணா வேதாந்தத்தை சேர்றது. அப்ப ஸ்வசங்கல்ப கிருத ஜெகதுதய விபவ லயலீல, சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி, அதனுடைய மெயின்டெனன்ஸ், விபவ லய சம்ஹாரம், இதை லீலையா பண்ணக்கூடியவன். ஸ்வச்சந்ததோ ஜெகதுப கிருதையே மர்த்திய ஜாத்தக, அவனே விருப்பப்பட்டு எப்படி வரான், ஜகத்து உபகிருத்தையே, உபகிருத்தி உபகிருத்தின ஹெல்ப் பண்றதுக்காக, இந்த ஜகத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மர்த்திய ஜாத்தக. ராவணன் வந்து எந்திர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், வரத்தை வாங்கிட்டான் பிரம்மா கிட்ட, பிரம்மா வரத்தை கொடுத்துட்டார். இப்படிதான் வரலாம், அதான் வேலை, என்ன வரம் கேட்டாலும் யோசிக்காம வரத்தை கொடுத்துருவா, கொடுத்தவருமா காப்பாற்றுறதுக்கு பிரம்மாவுக்கு போகணும்னு இருக்கு. அப்போ தேவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி ராவணனுடைய எதுவும் தாங்க முடியல, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு கேட்டப்போ சொன்னார், சரி ஆத்மாவன் மனுஷம் மன்னி, ஆனால் மனித குலத்தில் வந்து திறக்கிறேன்னு சொன்னார். சொல்லி யாரை சூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், அப்படி என்னோட அப்பாவா யாரை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா தசரதன் மேனா இருக்காரு, சரி தசரதனோட குடும்பத்தில் போய் பார்க்கலாம் சூரிய வம்சத்தில் அப்படின்னு. தசரதனுடைய வம்சத்தில் வந்து அவரே சூஸ் பண்ணுறாரு, ஆனால் நம்மளுடைய பர்த்தெல்லாம் நம்ம கண்ட்ரோலே ஒன்றுமே கிடையாது, இது நம்ம தோணிச்சாலும் ஒன்று எங்கே பிறந்து கொண்டாட்டி நமக்கு நோ கண்ட்ரோல், அடுத்த ஜென்மமோ இது கிடையாது. ஆனால் அவனுக்கு எப்படி ஜெகத் உபகிருத்தையே மர்த்தியா ஜாத்தக ஸ்வச்சந்ததக, சரி மனுஷனாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அப்படி மனுஷியேஷு சிஷ்டஜன அக்ரேசர வசுதேவ கிரகே அவதீர்ணா, அது எங்கே பிறந்திருக்காரு, மனுஷனாக பிறகுறதுக்காக ஏதோ ஒரு இதுவுமே ஒரு பேஸ் இல்லாமல் பிறக்கல. மனுஷியேஷு சிஷ்டஜன அக்ரேசர, அக்ரேசரா அக்ரேசரானா ரொம்ப முன்னோடின்னு அர்த்தம், அக்ரேசரான முன்னோடி, ஞானிகளுக்குள் முன்னோடின்னு சொல்லுவாளே அது மாதிரி, சிஷ்டஜன சிஷ்டஜனாலே சிரேஷ்டர்கள், சிரேஷ்டர்களுக்குள் முன்னோடியாக இருக்கக்கூடிய வசுதேவ கிரகே அவதீர்ணஹா, வசுதேவருடைய குலத்தில் பிறந்து தத் குல உச்சித்தே கர்மணி, அந்த குலத்துக்கு உச்சிதமான கர்மணி. ஏன்னா வர்ணாசிரமமானது சாதுர்வர்ணியம் மயாசிரம் சொல்லப்பட வர்ணாடி, அதனால அந்த குலத்துக்கு என்ன உச்சிதமான கர்மணி. அதந்திரிதா, அதந்திரிதானா ஒரு டயர்ட்னஸ் இல்லாமையோ இல்லை ஒரு இஷ்டம் இது இஷ்டம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லாம, சர்வதா எதின வர்த்தேயம், நான் வர்த்திக்கவில்லை என்றால் மம சிஷ்டஜன அக்ரேசர வசுதேவ சூனோகோ, நான் யாரு மமானா, இப்போ நான் யாராக இருக்கேன், சிஷ்டர்களுக்குள் அக்ரேசராக திகழும் வசுதேவருடைய பிள்ளையான என்னுடைய வர்த்தம வழியை அகிருஷ்ண விதக சிஷ்டாக ச சர்வ பிரகாரேன, அகிருஷ்ண விதகன்னு போட்டார், அஜ்ஞானின்னு போடல, ஏன்னா கர்மயோகம் பண்றவாளுக்கும் ஒரு பேசிக் ஞானம் உண்டு, ஆத்மா வேற சரீரம் வேற ஞானம் உண்டு, ஆனா பூர்த்தியா அது அவளுக்கு இன்னும் அடையல. ஆத்மாவோட ஸ்வரூபம் பூர்த்தியா இதுதான் அளவுக்கு அந்த ஞானம் ஏற்படல. கிருஷ்ணன் கிருஷ்ணன்னா ஹோல் WHOLE, அகிருஷ்ணன்னா இன்கம்ப்ளீட் அர்த்தம். இன்கம்ப்ளீட் ஞானத்தை உடையவா சிஷ்டாக ச சர்வ பிரகாரேன அயமேவ தர்மஹா, இதுதான் தர்மம். எது கிருஷ்ணன் பண்றதா தர்மம், ஒரு காரியம் பண்ண வேண்டாம். இது அனுவர்த்தந்தே தேச ஸ்வ கர்த்தவ்ய அனனுஷ்டானேன அகரே அகரணே பிரத்யவாயேன ச ஆத்மானம் அனுபலப்ய நிறைய காமினோ பவேயு. அவள் என்ன பண்ணுவா, அவளுடைய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாததுனால பிரத்யவாய பாபம் அவளுக்கு வந்து சேரும். ஏன்னா கடமையை கர்மாவை பண்ண பிரத்யவாய பாபம் வந்து வந்து சேரும். அது தவிர ஆத்மானம் அனுபலப்ய தன்மை அடையாமல், ஆத்ம ஞானத்தை பூர்த்தியை அடையாமல், ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படாமல், நிறைய நிறையனா ஏற்கனவே பார்த்தோம், நிறையன நரகம், நிறைய காமினகனா நரகத்தையும் சென்றடைவார்கள்னு, அதனால் நான் என்னோட கர்மாவை பண்றேன்ற. அடுத்து இன்னொரு காரியம்னு சொல்றார், இன்னொரு காரணம் சொல்றார், உச்சீதேயு இமே லோகாக ந குறியாம் கர்மச்சேதகம் சங்கரஸ்த கர்த்தாஸ்தியாம் உபன்யாம் இமாஹா பிரஜாஹா. முதல்ல அர்ஜுனன் பிரதமா அத்தியாயத்தில் சொன்னான், என்ன சொன்னான்னா, யுத்தம் பண்ணி இவெல்லாம் இறந்து போயிட்டா அப்படின்னா ஜாதி தர்மமானது போயிடும், ஸ்திரீகி நஷ்டாக வதேகின்னு சொன்னா ஸ்திரீகள் நஷ்டமாயிட்டா அப்படியே சங்கரம் ஆயிடும் அப்படின்னுட்டா. சங்கரம்னா மிக்சர், எல்லாம் கலந்து கட்டி இருக்கிறது சங்கரா அப்படின்னா. அப்ப அதே காரணமா சொல்றார், உச்சீதேயு இமே லோகாக, இந்த லோகமானது என்ன ஆகும், நஷ்டமாயிடும். எப்ப ந கர்ம அகம் ந அகம் கர்ம ந குடியாம் சே, நான் கர்மாவை செய்யாமல் போனால் இந்த லோகமே நஷ்டமாயிடும். சங்கரஸ்தித கர்த்தாகம், ஒரே குழப்பமாயிடும். ஏன்னா வர்ணாசிரம தர்மம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா, அவாவாளுடைய பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பிறப்பு எதை ஏற்பட்டிருக்கு, கர்மா ஏற்பட்டிருக்கு, கர்மாவை பேசி பண்ணிருக்கு. அப்போ அப்போ அந்தந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வர்ணத்தில் ஒவ்வொருத்தருக்கு பிறப்பு ஏற்படுறது, அந்த குணங்களுக்கான கர்மாவாக இருக்கு. ஸோ ஒரு ஜென்மாவில் ஒருத்தர் இந்த குணங்கள் ஓங்கி இருந்தால் இந்த வர்ணம், அவரே அடுத்த பிறவியில் வேற வர்ணத்தில் பிறக்கலாம். ஸோ சைக்கிள் தான் அது. பொதுவாக இன்றைக்கி என்ன குழப்பம் கேட்டால், ஸ்திரீகளுக்கெல்லாம் இதுதான் இந்த கிறிஸ்டியன் பிலீஃப்னால இந்த ஒரு ஜென்மா தான் இதில் நம்ம பொம்மநாட்டியாக இருக்கோம், நமக்கு எல்லா இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டுருக்கு, அதனால் இப்படி ஃபைட் நடந்துட்டுருக்கா, நான் நினச்சிட்டு எல்லா லோகத்தில் கோலாகலம் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்படி இல்லை, ஸ்ரீனா கூட இந்த ஜென்மா தான், போன ஜென்மத்தில் புருஷாலாக வந்துருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் புருஷாலாக பிறக்கலாம், இல்லை இந்த இதில் புருஷாலாக இருக்கிறதோ அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீயாக பிறப்பா. ஆனால் இதில் ஒன்றும் நம்ம அந்த ஞானம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆக்ரோஷம் குறைஞ்சிடும். இல்லை இல்லை, வெஸ்டர்ன் தாட் மாதிரி இது ஒரு ஜென்மாதான், நான் இதை பிறந்துட்டேன் என்னோடய ரைட்ஸ் எல்லாத்தையும் அடைவேன்னா, போன காசுலேயே பார்த்தோம் நமக்கு எது சுதந்திரம்னா என்னன்னு முதல்ல தெரியல. வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு ஐடியாவே இல்லை. எது நம்மளை இயக்கிறதே நமக்கு முதல்ல தெரியல, நம்ம தான் இயக்குறோமா இல்லை நம்ம இயங்குறோமா நமக்கு தெரியல. முதல்ல தெரியாதப்போ ஸ்வேட்சையாக நடந்துக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்வேட்சையாக நடந்தால் இந்த மாதிரி மார்க்கத்தில் போக முடியாது, திருப்பி கீழே விழப்போகிறோம் அப்படின்னு சொல்லப்போகிறார். அதில் ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது, அதுக்காக சும்மா ஒரு சேஞ்சுக்காக சொல்கிறேன். புருஷா ஸ்திரீகளுக்கு எப்பயும் இந்த ராகிங் உண்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ராகிங் பண்ணிட்டே இருப்பா. அப்போது ஒரு சமயம் என்ன பண்ணால், பொம்மநாடிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு தீர்மானம் பண்ணால், இந்த மாதிரி வந்து அடுத்த ஜென்மத்துலேயும் எங்களுக்கு இதே கணவன்களே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல எண்ணம் தான் வாழ்க்கை, இதே கலந்து கிடைக்கும் சொன்னால் பிரம்மா கிட்ட பெட்டிஷன் போட்டால் பிரம்மா வந்து ஓகேன்ட்டார், சரி ஓகேன்னு. இது நாரதை வந்து கலகம் பண்ணிட்டார், புருஷாலாம் தெரிஞ்சு போயிருக்கு, என்ன மாதிரி உட்காந்துக்கே தெரியுமா உங்களுக்கு, அடுத்த ஜென்மத்தில் இவா தான் உங்களுக்கு ஒய்ஃபாக வரப்போறா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது இவெல்லாம் ஒரே குழப்பம், அடுத்த ஜென்மத்தில் இவாலே இவா எப்படி சமாளிக்கிறதுன்னு இவா எல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்ட முடிவு பண்ணால் ஒன்றும் வர முடியல. அப்போ அதை சொன்ன அது மாதிரி பண்ணலாம், நம்மளும் பிரம்மா கிட்ட போகலாம் போயிட்டு மாதிரி, அது நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு கண்டிஷன் தான், அடுத்த திரும்பத்தில் எங்கள் அம்மாவே தான் அவளுக்கு மாமியாராக வரணும்னு சொல்லுங்க ஒன்று, உடனே அவள் வாபஸ் வாங்கிட்டான் வேண்டாம் அப்படின்ட்டு வேடிக்கை சொல்கிறது ஒருத்தரை ஒருத்தர் சொல்லிக்கிறது வச்சுக்கோ. இதுக்கு ஆனால் ஏதோ ஒரு சேஞ்சுக்காக சொன்னேன் இப்போ. அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லா ஜென்மத்திலும் நம்ம இதே மாதிரி தான் இருப்போம்னு கேரண்டி கிடையாது. ஏதோ புண்ணிய வசமோ பாப்ப கர்மாவாலேயோ அந்த ஜென்மம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜென்மால் நம்ம வந்து நல்லது பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அடுத்த ஜென்மம் இருக்க போகுது. அதனால ஒரு புருஷனாக பிறந்தால் புருஷனாக இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது, ஸ்ரீயாக இருந்தால் ஸ்ரீயாக அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன சொல்லார்னா, அப்படி இருக்கக்கூடியவா சங்கரஸ்த கர்த்தா. இப்ப பிக்சலா இருந்தாதான் இந்த வண்ணத்துல இந்த ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு இதுதான் கர்மான்னு பிக்சலா இருந்தாதான். அப்பப்போ அதுல பிறக்கிறவ என்ன பண்ணுவா, அதை அனுஷ்டானம் பண்ணுவா. அப்ப ஒரு ஒரு வாட்டியும் ஒருத்தர் போய் இதை சூஸ் பண்ணா கன்ஃபியூஷன் ஆகும் லோகத்துல. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவா, நானே இதே பண்றேன் நானே இதே பண்ண எல்லாம் ஒரே பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால சங்கராஸ்திர கர்த்தாஸ்தியாம், நானே நீ சொன்னி ஒரு கேவல ஃபர்ஸ்ட் இதுல அந்த குழப்பத்துக்கு நானே காரணமாயிடுவேன். உபஹன்யாம் இமாஹா பஜாஹா, இவாள்லாம் நான் என்ன பண்ணுவேன், இவாள ரூயின்க்கு நானே காரணமாயிடுவேங்கிற. அகம் குலோச்சிதம் கர்ம நச்சே குறியாம், இப்படி நான் எனக்கு என்னுடைய குலத்துக்கு உச்சிதமான கர்மாவை நான் பண்ணாட்டி இவமேவ சர்வே சிஷ்டலோகாக மதாச்சார ஆயத்த தர்ம நிச்சயாக அகரணாதேவ உத்சீதே உத்சீதேயு. என்னுடைய ஆச்சாரத்தையே மேற்கோள் காட்டி நான் இன்னைக்கு வச்சுட்டு சிஷ்டாச்சாரம் தான் நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றதுன்னா சிஷ்டாச்சாரம் வந்து ரொம்ப பிரதானம். நமக்கு ஒரு நாள் தெரியல அப்படின்னு சொன்னா இந்த எப்ப பண்றது தெரியும்னா, சிஷ்டால யார் இருக்காளோ அவ எப்ப அனுஷ்டானம் பண்ணாலும் அதை பார்த்து பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. தர்மசாஸ்திரம் அது ஸ்கோப் கொடுக்கறது அன்ரிட்டனா இருந்தா கூட என்ன தர்மசாஸ்திரமானது ரிட்டன், ஏன்னா நிறைய கான்ஃபிளிக் வந்துட்டே இருக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றதா இருந்தா கோகுலாஷ்டமி இருக்கு, சுயானமி வருது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்ப வருதுன்றது ரொம்ப பொங்க பானை இன்னைக்கு வைக்கிறது நல்லா வச்சுருக்கோம். இதெல்லாம் எது ஒரே குழப்பமா இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ இப்படியா அப்படியான்னு அவாவா பரம்பரை பிரகாரம் மாறுறது. மேலையா செய்வனகள் சொன்னாங்க, அது மாதிரி ஆண்டாள் சொன்ன மாதிரி மேலையா செய்வனகள் வச்சு சிஷ்டாச்சாரம் எது இருக்கோ அதை எடுத்துட்டு பண்ணலாம். தர்மசாஸ்திர வச்சனமே இருக்கு, அது ஒரு விஷயம் வந்துருக்கு, அதுக்கு ரிட்டன் எவிடன்ஸ் இல்லாம போகலாம். ஆனா பிராக்டிக்கலா பாத்துட்டு வரதுனால அதை பார்த்து பண்ணலாம் தான் ஒரு தீர்மானம் பண்றேன். என்ன தர்ப்பணம் பண்றது முன்னாடியா எவ்வளவு குழப்பங்கள் வரும் பிராக்டிக்கலா, தியரி ஒன்று சொல்லும் ஆனா பிராக்டிஸ் நினைச்சதான் ஏகப்பட்ட குழப்பம். அப்போ அப்ப என்னுடைய ஆச்சார ஆயத்த தர்ம நிச்சயாக என்ன பண்ணுவா, அகரணாதேவ உச்சிதேயு, அதை பண்ணாமே அவள் நஷ்டமா போகலாம், நஷ்டா பேயு. சாஸ்திரிய சாஸ்திரிய ஆச்சாரானாம் அபாலநாத்து சர்வேஷாம் சிஷ்டகுலானாம் சங்கரஸ்திய கர்த்தாசியாம் அப்படின்னு பகவானே கவலைப்படுற. இது மாதிரிலாம் ஆயிடுன்னு தானே கவலைப்படுன்னு சொல்றார். இதெல்லாம் என்ன ஆகும்னா குழப்பம் ஆயிடும். அதையேவ இமாஹா பிரஜாக உபன்யாம், அதனாலேயே இவர்களையும் அழித்து விடுவேன், அழிவதற்கு காரணமாக ஆகிவிடுவேன். இவமேவ சுவமபி, நீ யாரு சிஷ்டஜன அக்ரேசர பாண்டுதனையா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லலாம். சரிப்பா நீ பகவான், நீ சிஷ்டஜன இதில் பிறந்திருக்க, எனக்கு என்ன போச்சு, நான் விட்டு போறேன்னா என்ன விடன்னு கேட்கலாம், என்னை யாரும் ஃபாலோ பண்ண போறேன்னு கேட்கலாம் இல்லையா. எனக்கெல்லாம் யாரும் ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது ஃபேஸ்புக்லேயோ இதுலையோ, நான் மாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறேன். நீ தான் பரமாத்மா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா நீ யாருன்னு சொல்றாரு, சிஷ்டஜன அக்ரேசர பாண்டுதனையா. பாண்டு எல்லாமே அவா வந்தாசத்தை பண்ணவா, அந்த சமயம் வரைச்சே அவள் வானப்பிரசனா போயிடுறான் இல்லையா. அது அது மட்டும் இல்லை, யுதிஷ்டிர அனுஜகான்னு போட்டுட்டார். துஷ்டன் வந்து தர்மாத்மா, காவியங்கள்லாம் வாசிக்கணும். அதுல வந்து கிராத அர்ஜுனியை மறைச்சு கிராத அர்ஜுன, கிராத்தனா சிவன் வரார், அர்ஜுனன் இருக்கான், ரெண்டு பேரும் நல்ல வாதம் நடக்கிறது, போர் நடக்கிறது. அப்ப முதல்ல திரௌபதி வந்து சொல்ற, நீ இந்த மாதிரி துஷ்டனை பார்த்து கேட்கற, காவிய தர்மமா அது, அவன் தான் பண்டகாண்டு கேட்கக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சத்ரு தர்மம் இல்லைன்னு கேட்டு சமாதானம் சொல்றது போகக்கூடாதுன்றேன்னா தர்மத்தை மீறக்கூடாதுன்றும் அவனுடைய முக்கியமான குறிக்கோள் அவர். அதனால தான் அந்த சூது எத்தனை விஷயங்கள் நடந்த போவோம் தர்மத்தை மீறக்கூடாதுன்னு அவங்க உட்கார்ந்து இருந்தது. அர்ஜுனனை யுதிஷ்டரையும் துரியோதனனும் ஒரு வாட்டி என்ன பண்ணாலும் பகவான் வந்து ரெண்டு பேரையும் நோக்கத்தில் சும்மா ஒரு சும்மா லோகத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரான். அப்போ யுதிஷ்டர் வந்து போயிட்டு வந்தார், முதல்ல போயிட்டு வந்தா கிருஷ்ணன் கேட்டார், என்ன யுதிஷ்டர் லோகம் வந்துருக்கு கேட்டார். அப்பா அவர் சொன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் குறவில்லை, எல்லாம் நல்லவாளா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, நல்லதே சொல்லியிருந்தாரான். அடுத்து துரியோதனம் போறான், துரியோதனம் போயிட்டு இருந்தா அவன் சொல்றான், எல்லாம் தண்ட பசங்க எவரும் ஒன்றும் யோக்கியம் இல்லை, என்ன அயோக்கியம் இருக்கா அப்படின்ட்டு. பார்க்கப்பட்டது ஒரே யோகம், ஆனா பார்வை வேற மாதிரியா இருக்கு. ஏன்னு கேட்டா அவருடைய இதுல அவர் சுவாபாவிகமா அவருக்கு அந்த தர்மத்திலே நியாயத்துல இருந்ததுனால எல்லாமே நல்லதாக இருக்கு பட்டது. இவனுக்கு அது மாதிரி படல. அப்படிப்பட்ட யுதிஷ்டிர அனுஜா, அந்த யுதிஷ்டிரனுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனஹா சன்னு, சிஷ்டதையா எதி ஞானிஷ்டாயாம் அதிகரோஷி ததா அத்துராச்சார அனுபத்தின அகத்னவிதா சிஷ்டாஹாச்ச முமுக்ஷபா சுவாதிகாரம் அஜானந்த கர்மனிஷ்டாயாம் அனதி குருவந்த குணசேயு. நீ என்ன பண்ற, உனக்கு ஞான யோகத்துல அதிகாரம் இருந்தும் அதிகரோசி அதுல நீ செல்வாயானால் கதக தொட ஆச்சார அனுபத்தின திருப்பா அர்ஜுன ஞான யோகத்துக்காக கொண்டு போடாம போறான்னு அவளை தெரியாது. அவள் என்ன பண்ணுவா, அதனால அவளுடைய இதையும் போட்டுட்டு பின் தொடர்ந்து வந்துடுவா. எதுக்காக பண்ண அவளை தெரியாது. அதனால அகிருஷ்ணவிதா சித்தாகாச்ச முமுக்ஷவா சுவாதிகாரம் அஜானந்த. அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப தெளிவாக தான் சொல்லணும், இல்லை இவனுக்கு கர்மயோகம் தான் ஏற்றுது, நீ கர்மயோகத்தையே பண்ணு அப்படின்னு சொல்லணும். சரி நீங்க பண்ணீங்கன்னா சரி நானும் பண்றேன் பாரு, நம்ம பண்ணி காட்டணும். அதுக்காக தான் கர்மனிஷ்டாயாம் அனதி குருவந்த வினஷ்யு அத எபதேஷியன விதுஷா கர்மையேவ கர்த்தவியம். எபதேஷியான ஒரு ரெகக்னைஸ்டு பர்சன், அப்படிப்பட்டவரால கர்மாதான் செய்யப்பட வேண்டும். இப்ப எப்படி பண்ணு சொல்றார், சட்டாக கர்மணி அவித்வாம்சக யதா குருவந்தி பாரத குறியா வித்வாம்சக ததா சக்தக சிக்கீசு லோகசங்கிரகம். லோகசங்கிரகம் முன்னே பார்த்தோம், லோகசங்கிரகம் தான் லோகத்துக்கு ஒரு மேன்மை. அந்த லோக மேன்மையை சிக்கீசுனா விரும்புகிறவர்களாய் என்ன பண்ணும், குறியாத் யாரு வித்வாம்சக. இந்த இடத்துல வித்வாம்சக அவித்வாம்சன் இருக்கார், இந்த இடத்துல வித்வாம்சகனா ஞான யோகத்துக்கு அதிகாரம் உள்ளவர்கள், அவித்வாம்சகனா அந்த அளவுக்கு ஒன்றும் பக்குவப்படல, கர்மயோகத்துக்கு தான் அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி சத்தாக கர்மணி அவித்வாம்சகனா கர்மயோகிகளாக இருக்கக்கூடியவா எப்படி கர்மா பண்ணுவாளோ ஈடுபாடோட யதா குருவந்தி பாரத ததா ததா சத்தக அப்படியே ஈடுபாட்டோடு செய்யணும். ஏன்னா ஈடுபாடு எல்லாம் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், ஒரு உதாசீனா பண்ணாலும் லோகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால அவ எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி நீயும் பண்ணு அப்படிங்கிறது. அவித்வாம்சகனா யாரு, ஆத்மனி அகிருஷ்ண விதா, இன்னும் ஆத்ம ஞானத்தை முழுதுமாக அறியல, அதுக்காக முயற்சிக்கல. கர்மணி சக்தாக கர்மணி அவர்ஜனீய சம்பந்தாக விடாம பண்றாத, மிகுந்த ஈடுபாட்டோட பண்றவா. ஆத்மனி அகிருஷ்ண வித்தையா தத் அத்யாச ரூப ஞான யோகே அனதிகிருதாக. ஆத்மாவை ஆத்ம ஞானம் பூர்த்தியா தெரியாததுனால, அதனால அதுக்கு அபியாச ரூபமா இருக்கக்கூடிய ஞான யோகத்துல அதிகாரம் இல்லாதவா. கர்மயோகாதிகாரினக கர்மயோகமேவ யதா ஆத்ம தர்ஷனாய குருவதே. எப்படி அவ என்ன பண்றா, இதுவும் ஆத்ம தர்ஷனத்துக்கு ஒரு வழிதான்னு நினைச்சுட்டு ஈடுபாட்டோட பண்றா இல்லையா. ததா ஆத்மனி கிருஷ்ண வித்தையா கர்மணி அசக்தா ஞான யோகாதிகார யோகியா அபி வியபதேஷியா சிஷ்டா. அதே மாதிரி கர்ம ஆத்மனி கிருஷ்ண வித்தையா ஆத்மஞானத்தை அடைந்தவர்களும் லோகரக்ஷணார்த்தம் இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக ஸ்வ ஆச்சாரேன சிஷ்டலோகானாம் தர்ம நிச்சயம் சிக்கேசு. என்ன பண்ணும் கேட்டா, இதுதான் தர்மம், இதுதான் ஆத்மம், பண்ணி காரணம் பிராக்டிக்கலா சிக்கேசுன விரும்புபவர்களாய் கர்மயோகம் ஏவ குடியார், கர்மயோகத்தையே செய்ய வேண்டும். ஏன் கேட்ட இன்னொரு காரணம் சொல்றார், ந புத்தி வேதம் ஜனையேர் அஜானாம் கர்மசங்கினாம் ஜோசையே சர்வ கர்மானி நித்வான் யுக்த சமாச்சரம்னு. ஏன்னா திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், புத்தி வேணும் புத்தி வேணும்னா அவளுக்கு குழப்பம் ஏற்படும். ஒரு வாட்டி ஒன்று சொல்றாரு, இந்த வாட்டி ஒன்று சொல்றாரு, பண்றாரு பண்ணலன்னா பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டா பண்ணணும். நான் புத்தி வேதம் ஜனையே, புத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. யாருக்கு, அஞ்ஞானம் கர்மசங்கினாம் கர்மயோகம் செய்யக்கூடிய இன்னும் ஞான யோகத்துக்கு அதிகாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஜோஷையே சர்வகர்மானி, எல்லா கர்மத்தையும் பண்ணு. யார பண்ணணும், வித்வான் யுக்தக சமாச்சரன், அதில் ஈடுபட்டவனாய் செய்ய வேண்டும்னர். அஞ்ஞானாம் ஆத்மனி அகிருஷ்ண வித்தையா ஞான யோக உபாதான அசக்தானாம் முமுக்ஷூனாம். ரொம்ப முக்கியம், திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு, இந்த கர்மயோகம் ஞான யோகம் எல்லாமே யாருக்குன்னு கேட்டால் முமுக்ஷுகளுக்கு தான். முமுக்ஷுல மோட்சத்துல இச்சை இல்லாட்டி கர்மயோகம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, ஞான யோகம் பேச்சுக்கு இடம் கிடையாது. முமுக்ஷு மோட்சத்துல இச்சையா இருந்தாலும் இதுதான் வருது. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு கர்மசங்கினாம் கர்மயோகம் செய்பவர்களுக்கு அநாதி கர்ம வாசனையா கர்மணி கர்மாணி ஏவ கர்மணி ஏவ நேதத்வேன கர்மயோகாதிகாரணாம் கர்மயோகா அந்யதாத்மா அந்யதா ஆத்மாவலோகனம் அஸ்தி இதுனா புத்தி வேதம் ஜனையே. சரி, எதுக்காக அவளை கர்மா பண்றா, அனாதி கர்ம வாசனையா கேள்வி சொல்லப்படா. ஏன் கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கானா, அனாதி கர்ம வாசனை இருந்துட்டே இருக்கிறதுனால டக்குன்னு கர்மா விட்டு வர முடியாது. இல்லை கிட்ட பிராக்டிக்கலாக வழி சொல்றார், அதாவது கர்மயோகம் வழி ஞானயோகம் வழினா எல்லாருக்குமே என்ன தோணும்னா ஏதோ ஒரு ஈஸியாக இருக்குள்ள எடுத்துக்கலாம் தோணும். ஆனால் ஞான யோகம் மனது ஈஸி கிடையாது. ஏன்னா அனாதி கர்ம வாசனை. அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லையா, அந்த நாய் ஒன்று இருந்தது கல்யாண சத்திரத்து வாசலில், போட்ட எச்சரையெல்லாம் சாப்பிட்டுருந்தது, ஒரு நாள் திடீர் வயிறாக ஏற்பட்டுருது, போகிற இதோட அந்த ஞானம் ஏற்பட்டுருது, இனிமேல் இந்த பக்கமே வருதுன்னு அப்பக்கம் தெருக்கு போச்சு. ஆனால் என்ன அப்படி ஞானம் வைராக்கியம் பிறந்தானா பிறக்கல, அந்த இலை போட்ட சத்தம் கேட்டவுடனே பாஞ்சடிச்சுன்னு ஓடுறது. அது மாதிரி அவ்வளவு கொச்சையாக இல்லையாட்டி கூட எல்லாருக்கும் வாசனை இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வாசனையானது ஒரு சீக்கிரம் போகாது. என்னதான் முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணி பண்ணால் கூட அந்த வாசனையானது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறதுனால அதுக்கு உத்பூதம், அது வெளில வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கழிச்சு வச்சுருந்தோம், அது வந்தே தீரும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அது போகிற வரைக்கும் கர்மாவாக பண்ணுறது தான் சிறந்தது. அதனால் அனாதி கர்ம வாசனையா கர்மணியேவ நியத்தத்தேன கர்மயோகாதிகாரணம் கர்மயோகாத்து அந்நதா ஆத்மாவலோகம் நம்ம அஸ்தின்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட பேர் கர்மாவை பண்ணலாம், கர்மாலாம் ரொம்ப தாழ்த்தப்பட்டவாதான் பண்ணுறது, நம்ம மேலோட்டமாக இருக்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வச்சுருவோம். அப்போ என்ன அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும், ஓ நம்மளாம் வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு நமக்கு வேண்டாம், நம்ம வந்து ஞானயோகத்துக்கே போகலான். ஆனால் ஞானயோகம் அவளால் பண்ண முடியாது. என்ன பண்ணுவா, அவள் விட்டு அங்கேயும் வந்து இதோபி பெஸ்டாக ததோபி பெஸ்டாகனு சொல்லுவா. இங்கேயும் போச்சு அங்கேயும் போச்சு. ரயில்வேலாம் கியூ நினைச்சோம்னா சம்டைம்ஸ் நம்ம நிற்கிற கியூ பெருசாக இருக்கும் தெரியும், அப்புறம் ஒரு கியூ முன்னாடி போயிட்டே இருக்கும். சரி நான் அந்த கியூ சின்னதாக இருந்து அங்கே போய் நிற்போம், கடந்துட்டு பார்த்தா இது முன்னாடி போயிடும், அப்போ இந்த இடமும் போச்சு அந்த இடமும் போச்சுன்ற மாதிரி கதையா லோகத்தில் நிறையா நடக்கிறதுண்டு. டிராஃபிக்கில் எங்கேயா போய் ஒரு லேன் நம்ம தோணும் சீக்கிரம் போகிறதுன்ட்டு, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டோல் பூத்துலாம் போச்சே தெரியும், அங்கேயும் மாறி நேரம் போகிறதால நம்ம இருக்க கியூ போயிடும். கடத்துல அது மாதிரி தீர்மானமாக ஒன்றத்தில் போகணும். அவள் அதனால கர்மயோகத்துக்கு அவள் எலிஜிபிலிட்டி இல்லை, அவள் கர்மயோகம் தான் போகணும். அதை தெரியாத சொல்லி தருவாங்க. கிம் தருகி ஆத்மனே கிருஷ்ண வித்தையா ஞானயோக சக்தா அப்படி பூர்வோக்தரியா பூர்வோக்தரீத்தியா. ஏன் இவ்வளோ டவுட்டும் கேட்ட சொல்லுவாங்க, ஏன்னா ஞானயோகத்துக்கு எலிஜிபிளாக இருக்கேன் நான் எது திருப்பி கர்மயோகம் வந்து கேட்கலாம். அதுதான் எங்கள் கேள்வியே, திருப்பி திருப்பி எல்லாமே அங்கே தான் போடுது. நான் ஞான யோகத்தை எடுத்துக்கிறேன், சண்டை வேண்டாம் விட்டுடுன்னு சொன்னால் நீ சண்டை போட்டு தான் ஆகணும்னு சண்டை போடுறது, சண்டை போட்டு தான் ஆகணும்ன்ற. ஏன்னா ஞான யோகத்துக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட கர்மயோகத்தையும் பண்ணு. ஏன்னா லோகத்தில் அது தெரியாது அவனுக்கு, எதனால் நீ கர்மா பண்ண தெரியாது. உனக்கு ஞான யோகம் ஏற்பட்டுருதுன்னா எதுவும் பேட் கேட்டு கொடுக்க போகிறதில்ல, நீ ஞான யோகியா எல்லாம் தெரிய போகிறதில்ல. அதனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு அதிகாரம் இருந்தால் கூட நீ பூர்வோக்த ரீதியாக கர்மயோக ஏவ ஞான யோக நிரபேட்ச ஆத்மாவலோகன சாதனம் இது புத்தியா யுக்தா கர்மையேவ ஆச்சரண். கர்மயோகமே ஞானயோக நிரபேட்சையா ஆத்மாவலோகன சாதனம். நீங்க அதையே பண்ணிட்டு வரலாம், கர்மயோகத்திலேயே ஆத்ம சாட்சாத்காரம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரண் சர்வ கர்மசு அகிருஷ்ண விதாம் பிரீத்தஞ்சனையே அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்து அப்படின்னார். அப்ப கர்மயோகம் அனுஷ்டிதா விதுஷா அவிஷ்ட விசேஷம் நடசேன்னு கர்மயோகாபேட்சினம் ஆத்மன அகர்த்தித்வ அனுசந்தான பிரகாரம் உபதேசதி. இப்போ ஒரு க்வெஸ்சன் வருது, அப்ப அப்படி பண்றதா இருந்தா கர்த்தத்துவத்தை எங்க விடுறது? இப்போ இப்போ இது பெரிய விசாரம் சாஸ்திரங்களில், கர்த்தத்துவம் உண்டா இல்லையா? கர்த்தத்துவம்னா ஏஜென்சி. இப்போ நம்ம நினைக்கலாம் என்ன டவுட் இருக்குது இதில், கர்த்தத்துவம் வந்து எல்லாருக்கும் இருக்கு, நம்மள இருக்கு, நம்மள ஏஜென்ட்னு நினைக்கலாம். ஏஜென்சினா புரியுது இல்லையா, ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு வாட் இஸ் த பிரைமரி மோட்டிவ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு எவ்வளவோ காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம், எதனால பண்ற அந்த காரியங்கள்லாம் நமக்கு பண்ணணும் தோன்றது. அப்ப ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து ரிசால்வ் பண்றது பண்ணலாம் அப்படின்னு காரியத்துல பிரவர்த்திக்கிறது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாம தான் ஏஜெண்டா இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 90% மேலே இருக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தான் அதை ப்ராம்ப்ட் பண்றது. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் தெரிஞ்சுக்கணும், நாம யாருன்னு முதல்ல தெரியாது. நாம நம்மளோட ஆசைகள் இல்லை, நாம நம்மளுடைய கோபம் இல்லை, சாபம் இல்லை, அதெல்லாம் நம்ம இல்லை. அப்படி தள்ளி வச்சுட்டு பார்த்தா தான் இப்போ க்வெஸ்சன் வருது, இப்போ யார் காரணம் எல்லா கர்மாவை பண்ணுறதுன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் ஆசைகள் இதெல்லாம் தான் ஆக்சுவலாக காரணமாக இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு எந்த வித ஆசையுமே இல்லைன்னா அவர் எங்கேயுமே போக மாட்டார், இங்கே போகணும் எதுவுமே இல்லை. எதுக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணுறோம், அப்போ நம்ம ஏதோ ஒன்று இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம். அப்போ இல்லைன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அடையணும்ன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இல்லாட்டி யாராவது எங்கேயாவது போவாளா? போறதில்லை. எப்படி வந்து ஒரு ஏரியோ இல்ல சமுத்திரமோ பூர்த்தியா இருந்துச்சு, அதை அதை விட்டு வெளில போறது இல்ல, அங்கேயே இருக்க போறது. அது மாதிரி அதான் அவாப்த சமஸ்த காமன் சொன்னது. அது இல்லாததுனால என்ன ஆகுது கிடையாதுனா, ஒரு ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருந்துச்சு, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், இந்த சரீரம் சாஸ்திரம் இதெல்லாம், அதாவது பிராக்டிக்கலாக பார்த்தா நமக்கு புரியாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டால், சரீரத்துக்கே தானே இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எதனால் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய குணங்கள் சப்த ரஜஸ் தமஸ். இந்த சப்த ரஜஸ் தமஸ் குணங்களில் மாற்றம் ஏற்பட்டது வச்சுக்கோ, சரீரமானது ஏற்ற மாதிரி இயங்கட்டும். இல்லை நாம தான் இயங்குறோம் சரீரத்தை, நாம தான் இயங்குறோம்னு சொல்லிட்டா அப்போ எப்பயுமே ஒரே மாதிரி இயங்கணும் நம்ம, கரெக்டா? நாம தான் இயங்குறோம், குணங்கள்லாம் இயங்கலன்னு சொன்னால் என்ன பண்ணணும், எப்பயும் ஒரே மாதிரி இயங்கணும். அப்படி முடியறதா? இல்லை, நாமளே தான் இருக்கோம். காலத்தால் ஒரு மாதிரி இருக்கோம், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டா நம்ம நம்மளோட இதுவே வேறையா இருக்கு, ஒரு விஷயத்தை அடையாமல் போனால் நம்மளோட சுபாவம் வேற மாதிரி இருக்கு. அப்போ மாறிண்டே இருக்கு நம்மளோட சுபாவம். அப்போ யார் இயக்கிறான்னு கேட்டால், இப்போ ஒரு பிரின்சிபலா இல்லை நிறைய பிரின்சிபல்னு கேட்டால், இது பெரிய விசாரம் சாஸ்திரத்தில். ஆத்மாக்கு சத்துவம் உண்டா இல்லைன்னு விசாரம், பெரிய விசாரம். அப்படி கேட்டால் சாங்கியன், சாங்கிய யோகம், சாங்கியத்தை என்ன சொல்கிறான்னா, ஆத்மாக்கு வாஸ்தவத்தில் கர்த்தத்துவம் கிடையாது. ஆத்மா இஸ் நாட் அன் ஏஜென்ட். அப்போ எதுக்கு ஏஜென்சி இருக்குன்னா, இந்த சரீரத்துக்கு தான் ஏஜென்சி தானே இருக்கு. இந்த சரீரம் பண்ணக்கூடிய காரியங்கள்னால கட்டுப்பட்டு இந்த ஆத்மா இருக்கு. அது ஒரு பெரிய விசாரம். இந்த சரீரம் பண்ணக்கூடிய காரியங்கள்னால என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதனுடைய பாசிட்டிவோ நெகட்டிவோ கொண்டு போய் ஆத்மாக்கு சமர்ப்பிக்கிறது. ஆத்மா என்ன நினைக்கிறது, ஒரு அஞ்ஞானத்தில் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அது சந்தோஷப்பட்டு, வாஸ்தவத்தில் அதை படலை, வாஸ்தவத்தில் அதை பண்ணலை. எதனால கேட்டால், ப்ராக்சிமிட்டி, ப்ராக்சிமிட்டி. இப்போ கரண்ட் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. கரண்ட் இருந்தால் வாஷிங் மிஷின் ஓடுறது. இப்போ நம்ம கேள்வி இருக்கலாம், எது ஓட்டுது இப்போ வாஷிங் மிஷினு? கரண்ட்டாக வாஷிங் மிஷினை கேட்டால் ரெண்டுத்தினுடைய ஒரு சம்பந்தம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மொத்த இதுவும் இருக்கிறது வாஷிங் மிஷினில் தான். கரண்ட்டை வச்சுருந்தோம், அப்போ கரண்ட்டை வேற எங்கேயா விட்டிங்கன்னா அதுவும் வாஷிங் மிஷின் மாதிரி ஓடணும். அது வாஷிங் மிஷின் மாதிரி ஓடுறதா? ஓடலை. ஒரு கிரைண்டரில் விட்டிங்கன்னா அது கிரைண்டர் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும், வாஷிங் மிஷின் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ இந்த ஜீவாத்மாவோட ப்ரெசன்ஸில் இந்த பிரகிருத்தியானது தானே இயங்கிறது. அது சாங்கியனுடைய வாதம். ஜீவாத்மாவோட நியர் பிரசன்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் போதும். ஆனால் இயங்குறதுனால குணங்களுடைய தாரதமியத்தினால, தாரதமியம்னா டிஃபரன்ஸ்னால, சத்துவகுணம் ஓங்கியிருந்தால் சரீரமான சாத்விகமாக இருக்கும், ரஜோகுணம் ஓங்கியிருந்து ராஜசிகமாக இருக்கும், தமோகுணம் வந்து தாமசிகமாக இருக்கும். இப்போ இது ஒத்துல என்ன கஷ்டம் வருதுன்னா, அச்சயபரமாக இருக்கக்கூடிய குணங்கள் தானே ஆப்பே பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவன் ஏதாவது பிரவர்த்திக்க முடியும்னா இவனை பிரவர்த்திக்கிறதுக்குன்னு வகி கிடையாது, ஈ கனாட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ மோக்ஷனா எப்படிதான் வரும்னு கேட்டால், இட் பிகம்ஸ் இட்ஸ் கெட் சான்ஸ். அதாவது டிஸ்எங்கேஜ்மெண்ட் இருக்கணும், டிஸ்எங்கேஜ்மெண்ட்னா கையல்றது. எப்போ பை சான்ஸ் ரொட்டேஷனில் எப்பயோ இந்த இல்லை அவன் ஏதோ பண்ணுறான் வச்சுக்கான், அவன் அதான் சாங்கியம் சொல்கிறது கஷ்டம். அவன் தான் யோகா பண்ணானா, அவன் யோகா பண்ணவே முடியாது, ஏன்னா அவனுக்கு கற்றுட்டுலாம் கிடையாது, சரீரம் தான் பண்ணியானும். அதனால ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அப்போ ஏதோ சமயத்தில் சத்துவம் ரொம்ப ஓங்கி இருந்துச்சு, ஞானம் ஏற்படுறதப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகுது ஆறுதுன்னு அப்படி தான் சொல்லி ஆகணும், லெஃப்ட் டான்ஸ் மாதிரி. அதனால் யோகா என்ன பண்ணால், அந்த விஷயத்தெல்லாம் போகலை, யோகா பண்ணுன்னு விதிச்சார் அத்தை யோகா சாசனம் சொல்லிட்டு. அப்போ கொஞ்சோண்டு கருத்துத்துவத்தை அசியம் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீங்களான இன்ஃப்ளூயன்ஸ் த பாடி. சாங்கி என்ன சொல்கிறான், சரீரமே இயங்கிறதுன்றான். சரீரமே ஏங்கிறதுனா, அப்போ யாரோ ஒரு சரீரத்து சரீரமே தானே யோகாசனம் படிக்குமண்ணா? தானே படிக்காது. அப்போ ஒரு சைதர இது அம்சம் இருந்து அது கூட வந்து அந்த ஞானத்தை வாங்கிட்டு பண்ணணும். அப்போ இதில் கொஞ்சோண்டு தத்துவத்தை கொண்டு வந்து ஈஸ்வரனையும் ஒத்துனிடு, இப்படி இந்த சாஸ்திரமானது போகிறது. வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதுலேயும் அத்வைதம் விசிஷ்டாக டிஃபரன்ஸ் வருது. அத்வைதத்தில் என்ன பண்ணணும் கேட்டால், ஆத்மாவுக்கு சுவாபாவிகமாக கத்துத்தம்லாம் கிடையவே கிடையாது, இட் டஸ் நாட் சேஞ்ச். அவள் சாங்கிய ரீதியாக இந்த சரீரம் ஒரு யூனிட் இருக்கு உள்ள, அந்த கண்ணு ஒன்று ஃபார்மாக இருக்கும், புத்தி மனசு ஆத்மா இல்லை, புத்தி மனசு அகங்காரம் சித்தம், புத்தி அகங்காரம் சித்தம் இன்னொன்று நம்ம கேட்டேன் இல்லை, சித்தம் தான் மனசு மாத்திரைகள் மூணு தான், அந்த கரணம் அந்த கணவர் யூனிட் இருக்கு, அந்த யூனிட் தான் இப்போ வந்து இயங்குறது. அது எதனால இயங்குறதுன்னு கேட்டால் அது அஞ்ஞானத்தினால தான். பட் இருந்தாலும் ஆத்மாவுக்கு வந்து சம்பந்தம் கிடையாதுன்னு அவளும் சொல்கிறான். ஏன்னா ஆத்மா சுத்த சேதன்னு சொல்லிடுறாங்க, அது ஒன்றும் அஃபெக்டே ஆகாதுன்னு. ஆனால் விசிஷ்டாதத்தில் வரைச்சு ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமானது இந்த மேட்டருடைய சம்யோகத்தினால ஏற்படுறது, குணங்களுடைய சம்யோகத்தினால ஆத்மாக்கு தத்துவமானது இருக்குன்னு ஒத்துக்கிறோம். இதனால் ஏற்படுறது கிட்ட குண சம்யோகத்தினால சொல்லப்படுறது. இப்ப இந்த கர்த்தத்துவம் இல்லாமல் காரியத்தை பண்ண முடியாது. நம்ம ஒரு காரியம் பண்ண நமக்கு தோன்றது, நான் பண்றேன், இப்ப நான் வண்டி ஓட்டுறேன்னு நான் வண்டி ஓட்டேன்னு நமக்கு தோன்றது இல்லையா? எதுவா இருந்தாலும் நான் பேசுறேன், நான் கேட்கறேன்னு தோன்றது. இப்ப கர்மயோகம் பண்ணிச்சு, ஞானயோகத்தை கர்மயோகம் பண்ணிச்சு, நம்ம எண்ணம் இருந்தது வச்சுக்கோ, கர்மயோகம் பண்ண சித்திக்காது. ஏன்னா எந்த ஒரு கர்மாவும் நான் எனக்காக பண்ணல, நான் பண்ணல, அந்த பலனும் எனக்கு இல்லைன்ற எண்ணம் வேணும். அப்பதான் அந்த கர்த்தத்துவத்தை எங்கேயோ ஒருத்தர் பிளேஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு இப்ப சொல்ல போறார், கர்த்தத்துவம் எழுந்திருக்கணும், நான் பண்ணல, இது குணங்கள் தான் பண்றது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்பியும் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எழுந்திருக்கு, குணங்களை பேஸ் பண்ணி தான், ஆத்மா பேஸ் பண்ணி இல்லை. ஆத்மாவை பேஸ் பண்ணி வர்ணாசிரம தர்மங்கள் இருந்ததுன்னா ஒரே தர்மம் தான் இருக்கணும். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மா தானே, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேச்சர் தானே, எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆத்மாவை பேஸ் பண்ணி வர்ணாசிரம தர்மம் இருந்ததுன்னா ஒரே தர்மம் தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, வர்ணாசிரம தர்மத்துக்கு பேஸ் எப்படி இருக்கு, குணங்களை வச்சு தான். ஆனால் அந்த குணங்கள் எங்கே இருக்கு, பிரகிருதியில் இருக்கு இல்லையா? அப்ப கர்த்தத்துவம் எங்க இருக்கு? இப்போ வாஸ்தவத்திரவாத பிரகிருத்தில தான் இருக்கு, பிரகிருதி இயங்குறது இப்போ. அப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால தான் இந்த கர்த்தத்துவத்தை தவிர நான் கர்த்தா கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், கர்த்தத்துவத்தை ஒண்ணு பிரகிருத்தியோடு விட்டுடலாம். ஏன்னா சத்துவகுணம் ஓங்கி வச்சு நம்ம சில காரியங்கள் பண்றோம். ஏன் அந்த காரியங்கள் பண்றோம், அந்த குணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. ஒரு தாமசமா இருக்கவனை கூட்டு நீங்க சத்தமா இருக்க ஒரு வேலையை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், பண்ண முடியாது. ஏன்னா அவனோட குணங்கள் கோப்பை பண்ணாத அப்போ. அப்போ அவன் அந்த குணங்களுக்கு தாமசிகமான கர்மாதான் போய் சேர்றது. அப்ப சாத்விகமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வியக்திக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், சாத்விகமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். அப்ப குணாகா குணேஷு விவர்த்தந்தேன்னு சொல்லப்படுறது. அந்த ஞானம் ஏற்படணும் குணங்கள்ல, அப்ப கர்த்தத்துவத்தை இருக்கலாம். சரி, இப்ப குணங்கள்லயே கர்த்தத்துவத்தை வச்சிடலாம்னா அப்ப சாங்கிய மதம் மாதிரி ஆயிடுச்சு. குணங்கள்லாம் அச்சேதனங்கள், கர்த்தத்துவம் வந்து ஒரு சேதனை தான் இருக்க முடியும் ஆக்சுவலா, புரியுதா? அதனால சொல்ல பரமாத்மா எங்கிட்ட விட்டுட்டு இல்லாட்டி இல்லாட்டி எங்கிட்ட வேணா அந்த குணங்களை ஆபே பண்ண வைக்கிறது நான் தான், நீ இருக்கிறது எனக்கு தான். உனக்கு ஒரு கர்த்தத்துவம் கொடுத்துருக்கேன்னா அது அன்லிமிட் கிடையாது, சுவாதந்திரம் கிடையாது. எனக்கு நீ ஃபங்க்ஷன் பண்ணுன்றதுக்காக தான் உனக்கு இது கொடுத்துருக்கேன். ஆனா நீ என்ன பண்ற, என்ன லோகத்தில் நடக்கிறது, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நான் தான் ஏஜென்ட் நினைச்சிட்டு இன்னும் அக்ரவேட்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இந்த கம்பெனி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு அதிகாரி இருக்காருன்னா அந்த அதிகாரிக்கு அந்த கம்பெனியான அதிகாரத்தை கொடுக்கறது எதுக்கு கொடுக்கறது, அந்த கம்பெனிக்கு ஒத்த வேலைகளை பண்றதுக்காக தான். அந்த அதிகாரமே அதுக்காக கொடுக்கப்பட்டது தான், அவருக்கு கொடுத்துருக்க எல்லா விஷயமும். ஆனால் அவர் அதை மிஸ்யூஸ் பண்றாருன்னா பேங்க்ல இருக்க நிறைய ஃப்ராட் பண்றாரு. ஏன் பேங்க்ல ஃப்ராட் பண்றாங்கன்னா அவன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ அதுலேயோ இருக்கச்சு, இது வந்து பேங்க்காக வேலை பார்க்கணும் என்னதை விட்டுட்டு தனக்காக பண்ணவன் நினச்சி என்ன பண்ணுறான், தான் அதிகாரின்னு தப்பாக நினச்சிட்டு ஒர்க் பண்ணச்சு, லஞ்சம் வாங்கினா அப்புறம் கடைசியாக ஃப்ராட்ல மாட்டுறோம், அப்புறம் ஜெயிலுக்கு போகிறான். அதுதான் அந்த பந்தத்துக்கு இன்னும் காரணமாயிருந்தது. வேற அது எப்பயுமே நான் எனக்காக பண்ணல அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா யாரும் ஃப்ராட் பண்ண வேண்டிய அவசியம் நடப்போறது இல்லை. இதுதான் என்னோட லிமிட்ஸ், இதுக்குள்ள தான் இருக்கணும் நினைக்கிறேன் பண்ண வந்துட்டு அதான் சிலப்பரை எப்படி பண்ணுட்டு. அத கர்மயோகம் மனுஷ்டிதா விதிதா அவிதி அவித அவிதிச்ச விசேஷம் பிரதர்ஷன்னு அவளுக்குள்ள வித்தியாசத்தை காட்டிட்டு ஞானயோகி கர்மயோகத்தை ரெண்டுமே பண்ண போறா. இப்போ கர்மயோகி கர்மயோகத்துக்கு அதிகாரம் இருக்க பண்ண போறான், ஞானயோகத்துக்கு அதிகாரம் இருக்கும் கர்மயோகம் பண்ண போறான். வித்தியாசத்தை காட்டினார், கர்மயோக அபேட்சிதம் ஆத்மனக அகர்த்தத்துவ அனுசந்தான பிரகாரம். கர்மயோகத்துக்கு முக்கியமான ஓடும் என்னன்னா அகர்த்தத்துவ அனுசந்தானம், நான் இதை செய்யவில்லை. பரநியாசத்துக்கும் அதேதான், அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலந்ததா நாம, நான் எனது இல்லை, என்னுடைய பரமும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு என்ன இல்லை, அந்த பொறுப்புனால அந்த காப்பாற்றதுனால அவருடைய பலனும் எனது இல்லை. அப்படி மூணு தியாகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கர்மயோக அபேட்சிதம் ஆத்மனக அகர்த்தத்துவ அனுசந்தான பிரகாரம் உபதிஷதி. எப்படி பண்ணுன்னு சொல்றார், பிரகிருத்தேகே கிரியமானி குணைஹி கர்மாணி சர்வசக அகங்காரூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. பிரகிருத்தேகே பிரகிருத்தேன நேச்சர்னால கிரியமானி கர்மானி, இந்த கர்மா இருக்கு, இந்த காரியங்கள் இருக்கு, இவைகள்லாம் செய்யப்படுறது எதனால? பிரகிருத்தினால. சர்வசகன பை ஆல் மீன்ஸ் இல்லையா, எவ்ரிவே குணைகி பிரகிருத்தேகே குணைகினா பிரகிருத்தினுடைய குணங்களால இந்த கர்மங்கள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. அகங்கார விமூடாத்மா அகம் கர்த்தா இது மன்னியதே. என்ன நினைச்சிருக்கான் இவனே, அதை அறிந்து பண்ணிட்டு இருக்கான். இப்படி சொல்லாட்டி ஒரு மனுஷன் திருந்தவோ இல்ல ஒரு மனுஷன் வந்து மாறுறதுக்கோ காரணம் சொல்ல முடியாம போயிடும். ஒருத்தன் கர்த்தா கர்த்தத்தை ஆத்மா கிட்டே விட்டுட்டான் வச்சிருக்கோம், நல்லவன் நல்லவனாக தான் இருக்கணும், கெட்டவன் கெட்டவனாக இருக்கணும், மாறவே முடியாது. அப்ப எப்படி மாறுறதுன்னு கேட்டா அந்த குணங்கள் மாறச்சு அவனுக்கு அந்த மாற்றம் ஏற்படுறது. இல்ல ஒரு நல்லவனா இருக்கிறவனே கெட்டவனா ஏன் பண்றான்னா அப்ப குணமானது அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதனால அகங்காரம் கூட ஆத்மா அகம் கர்த்தா இது மன்னித்தேன், நான் தான் கர்த்தா என்று யார் நினைக்கிறான்? அகங்காரத்தினால் மூடனாக இருக்கிறவன். அப்ப அகங்காரம் சொல்ல போற பிரகிருத்தேகே குணைஹி சத்வாதிபிஹி ஸ்வ அனுரூபம் கிரியமானானி கர்மானி. பிரகிருத்தேகே குணைஹி பிரகிருத்தினுடைய குணங்களால் சத்வாதிபிஹி சத்வரஜஸ்தமோபிஹி ஸ்வ அனுரூபம் கர்ம, தத்தம் குணத்துக்கு அததுக்கு அனுரூபமா இருக்கிற கர்மா அது பண்றது. அதனால்தான் சத்வா சஞ்சாயத்தை ஞானம் என்று சொல்லிட்டு நம்ம சாத்திக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு அந்த அந்த இது இருக்கு, அந்த அறிவு இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு. ஆனா அறிவு மட்டும் இருந்தா போறது, பாடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கணும். ஞானம் தெரியும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நிறைய பேர் சொல்லிருக்கா லோகத்துல எல்லாம் தெரியும் எனக்குன்னு சொல்லிட்டு தப்பான வழியை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறது, ஏன்னா குணங்கள் மேல கண்ட்ரோல் இல்லை. அப்ப சத்வ குணத்தை ஓங்கி வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான காரியங்களை பண்ணணும், ஆகாரமோ எல்லாமே ஏத்தமே பண்ணணும். பிரதி கர்மாணி பிரதி அகங்கார விமூடாத்மா அகம் கர்த்தா இது மன்னதே, அவைகளால் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு ஜீவாத்மா நான் தான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அகங்காரேன விமூடாத்மா எஸ்ய அசௌ அகங்கார விமூடாத்மா, இது சம்ஸ்கிருதத்துல ஒரு இது சமாசபதம் அது. அதுக்கு விக்கிரக வாக்கியம் அகங்காரத்தினால் விமூடன்னா டெலிவுடன், எவன் ஒருத்தன் அகங்காரத்தினால மோகிச்சு போயிருக்கானோ அவனுக்கு அகங்கார விமூடாத்மான்னு பெயர். அகங்காரம் என்ன? இப்போ அகங்காரம் நாம அனகம் மர்த்தே, அனகம் மர்த்தேனா அகம் இல்லாத வஸ்து மேல, அகம் இல்லாத வஸ்து மேல பிரகிருத்தௌ அதாவது பிரகிருதியில் அகம் இது அபிமான சரீரத்து மேல அவ்வளவுதான். ரொம்ப குழம்பிக்காண்டா தேகத்து மேல, ஏன்னா பிரகிருத்தினா எல்லாருமே அந்த ஜராஜன்னு தோணக்கூடாது. பிரகிருத்தினா அந்த இடத்துல உடம்பு தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட் இது. இந்த சரீரத்து மேல இந்த சரீரம்தான் நான் அப்படின்னு நினைக்கிறது வந்து அப்படி நினைக்கிறவன் அகங்கார மூடாத்மா. அப்ப அந்த சரீரம் பண்றதெல்லாம் நான் பண்றேன் நான் பண்ண நினைக்கிறானோ அவன் அகங்கார மூடாத்மா நினைக்கிறான். ஏன அஜ்ஞாத ஆத்மஸ்வரூபா குணகர்மசு அகங்கர்த்தா இது மன்னியதே இத்தியர்த்தக, குணங்களால செய்யப்படக்கூடிய கர்மாக்களுக்கு தானே கர்த்தான்னு அவன் நினைக்கிறான். தமிழ் சொந்த மாதிரி சார் தமிழ் கோபம் அதிகமா எடுத்துக்கோ, நானா பேசுறேன் அப்ப கோபம் பேசுது அப்படின்னு சொல்ற அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம கண்ட்ரோல்லயே சிலதெல்லாம் இல்லை. அப்ப ஏதோ உடம்புல ஜாஸ்தியாச்சு சில வேலைகள்லாம் பண்றது, அப்புறம் அந்த இது போனப்பறம் நம்மளே எதுவுமே நடக்காத மாதிரி போய் திரும்பி பண்றோம். அப்ப அந்த குணங்கள் மாற மாற நம்மளுடைய இதுவும் மாறிடுது. தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்பான சத்தியதே. தத்துவித்துக்கள் என்ன பண்ணுவாவா? குண குணேஷு வர்த்தந்தே, குணங்கள் குணங்களோட போறது. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் மகாபாகவன் அர்ஜுனன் அட்ரஸ் அட்ரஸ் பண்ற குணகர்ம விபாக யோகோ, குணகர்ம விபாக யோகோனா குணகர்ம விபாக யோகோ தத்துவவித்து. குணம் என்ன கர்ம என்ன? குணம்னா என்னது? சத்துவ குண ரஜஸ் கர்மனா என்னது? அதுக்கு உண்டாக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் கர்மா. இதை தெரிஞ்சின்றவா குணாகா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள்லாம் அதற்குண்டான காரியங்களை ஈடுபடுறது. இது மத்தபான சத்தியத்தை அப்படின்னு நினைச்சுண்டு அவா வந்து அதனால அட்டாச்சே ஆறுதில்லை. குணகர்ம விபாக யோகோ சத்வாதி குண விபாகே தத்தத் கர்ம விபாகே சத்தவித்து. குணகர்ம விபாகம் எவன் அர்த்தம்? குண விபாக கர்ம விபாக ரெண்டுத்தையும் தத்துவ வித்து தத்துவ வித்து வித்துனாலே அறிந்தவன், வித்துனா அறிந்தவன், தத்துவத்தை தத்துவத்தை அறிந்தவன். ஞானப்பட சம்ஸ்கிருதத்துல அறிந்தவன் தான் அர்த்தம். சர்வஜ்ஞ அண்ணா அனைத்தையும் அறிந்தவன், சத்வஜ்ஞஹ அவனை எல்லாத்தையும் அறிந்தவன். சாங்கியத்தை சொல்லிச்சு புருஷனை வந்து ஞஹன்னு சொல்லுவான், ஞஹ ஞஹனாலே ஜீவாத்மா சொல்வான், ஏன்னா ஞானம் இருக்கிறதுனால ஞஹ. ஆனா அவங்க ஜானாதீதி ஞானம் சொல்ல முடியாது, ஜீவாத்மக ஞானம் ஏற்படுறதில்ல, இருந்தாலும் அதை சொல்லிதான் வழி இல்லைங்க. ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அதாவது நீங்க சாஸ்திரமா திரும்பலன்னு தெரியும், ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக்ட் அது. குணங்கள் பண்றதா ஜீவாத்மா பண்றதா, குணங்கள் எது, ஞானம் யாருக்கு ஏற்படுறது, அந்த சிஸ்டமுக்கு ஏற்படுறதா ஞானம், இல்ல ஆத்மாக்கு ஏற்படுறதா, இதுல தான் எல்லா டிஃபரன்ஸும் வருது. எல்லா இதுக்குள்ளயும் ஆத்மாக்கு ஏற்பட முடியாதுன்றது சாங்கியனுடைய வாதம். ஏன்னா ஆனா அவன் ஆத்மா ஞான சொல்பம் ஒத்துக்கிறான். அதாவது மூணு ஆறு மதங்கள் இருக்கு இல்லையா, நியாய வைசேஷிக, சாங்கிய யோக, மீமாம்ச, வேதாந்த. அல்ல மீமாம்ச விட்டுடலாம், அவ ரொம்ப தத்துவ விசாரத்துக்கு வரதில்லை, வேதாந்தம் தான் வச்சுக்கலாம். இப்ப நியாய வைசேஷிக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, ரெண்டு ஞானம் இருக்கு, சிம்பிளா சொல்றதாந்த ரெண்டு ஞானம் இருக்கு எப்பயுமே நமக்கு. ஒரு ஞானம் மூலமா நாமன்னா ஆத்மா, ஆத்மாக்கு தாயத்தை தெரியும், அகம் அகம் அகம் பிரதீதி உண்டாயிருக்கு, அது ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் மூலமா இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், இத்தனை விஷயங்கள் சரீரம் உட்பட, இது எனது சரீரம், நீங்களா இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படுறது. இப்ப ரெண்டு ஞானம் இருக்கு, ஒன்னு சொரூப ஞானம், இன்னொரு சுபாவ ஞானம். நியாய வைசேஷிக்கா இருக்கால என்ன சொல்றாவா, ரெண்டு ஞானமுமே ஒரு சரீரம் இருந்தாதான் ஒரு ஜீவாத்மாக்கு ஏற்படும். சரீரம் போயிட்டுனா ஆத்மாக்கு தான்ற ஞானமே இருக்காது. நீங்க சரீரம் போயிட்டுனா ஆத்மாக்கு இத்தனை விஷயங்கள் இல்ல, தான்ற ஞானமே இருக்காது இருந்தான். இப்ப ஞானம் இருந்தாதுன்னா சுக துக்கங்கள்லாம், ஆள் சுக துக்கங்கள் கிடையாது. நான் வாங்கிவேன் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கோம், இல்ல யாரோ கோமால் இருக்கா கான்சியஸ்னஸ் போயிட்டுனா அவெல்லாம் போட்டு எவ்வளவு அடிச்சாலும் அவளை தெரிய போறதில்லை. ஏன் தெரியல, அப்ப அந்த ஞானமானது பிரசரிக்கல, ஞானம் இல்லாம இருக்கிறதுனால அப்ப சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்களும் அவனுக்கு தெரியல. அது மாதிரி அவன சொல்றான், வியோகம்னா மோட்சம்னு கேட்டா ஞானத்தையும் இழத்தன் தான். ஞானம் இருந்தாதான் சுக துக்கங்கள்லாம் ஞானமே கிடையாது, அப்படி அவனுடைய ஒரு ஆர்கியுமெண்ட். சாங்கிய யோகம் என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஞானம் உண்டு, எந்த ஞானம் உண்டு, சொரூப ஞானம் மட்டும்தான் உண்டு. ஆத்மாவுக்கு முக்கதையில தான் இருக்கேன்றது மட்டும்தான் தெரியும், மிச்ச விஷயங்களா தெரியவே தெரியாது. மிச்ச விஷயங்கள் எத்தனை நாள் தெரிஞ்சது, பிரகிருதி சம்பந்தத்தினால இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சரீரமும் இருக்குன்ற ஒரு ஞானமானது ஆத்மாக்கு ஏற்பட்டது. சரீரம் போயிருந்துன்னா அப்ப ஆத்மாக்கு அதை பத்தின ஞானம் ஏற்படாது, அதாவது சுபாவ ஞானமானது கிடையாது. அப்ப சாங்கிய யோகத்துல ஒரு ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டான்னா வெறுமை என்ன இருக்கும், ஞானமாக இருந்துட்டே இருக்கும். ஆனா வேதாந்தத்துக்குள்ள அத்வைதம் கிட்டத்தட்ட சொல்றது ஆத்மா மட்டும்தான் இருக்குன்றது. நான் விசித்தார்த்தம் மட்டும் சொல்றதுன்னா ரெண்டு ஞானமே உண்டு எப்பயுமே, ஒன்னுக்கு பேர் சொரூப ஞானம், இன்னொருத்த பேர் தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் சுபாவ ஞானம். தர்மபூத ஞானத்தை வச்சு நம்ம எத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஆனா தர்மபூத ஞானத்தை வச்சு ஆத்மா தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மாவை நம்மளாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சொரூப ஞானம் தான் தேவை, இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தர்மபூத ஞானம் தேவை. ஆனா பத்த தசையில இந்த தர்மபூத ஞானமானது சரீரத்தை எதிர்பார்த்துருக்கு. எல்லாருக்குமே ஞானம் இருக்குன்னா கூட நம்மளுக்குள்ள எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, இன்டெலிஜென்ஸ்லயோ இல்லை எவ்வளோ இதில் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் இருக்குன்னு கேட்டால், அப்போ அந்த சரீரத்தில் அந்த சரீரம் அந்த அளவுக்கு ஈடுபடுறது அந்த ஞானத்தை பிரகாசிக்கிறதுக்கு. இப்போ அந்த இது மாதிரி தான் வால்யூம் கட்டுறது மாதிரி வச்சுருக்கோம், ஒரு இதில் பத்து வரைக்கும் போகலாம் அப்படின்னா பத்தாவது வரைக்கும் போனால் அதிகமாக காட்டுது, இல்லை ஒரு ரெண்டு தாக்கம் ரெண்டு தான். அப்போ அந்த சரீரம் எவ்வளோ கோபம் பண்ணுறதோ அவ்வளோதான் அந்த ஞானமானது பிரசரிக்க முடியும். இப்போ இந்திரியங்களை எதிர்பார்த்துட்டு யாருக்காவது காது வந்தமாக்குனா அப்போ காது கேட்கறது இல்லை, அந்த ஞானம் இல்லை அர்த்தம் இல்லை, அந்த ஞானம் இப்போ வெளில வரத்துக்கு அவளுக்கு வழி இல்லாமல் இருந்துருக்கு. அது மாதிரி இந்த பத்த தசையில இந்த தர்மபூத ஞானம் சுபாவ ஞானமானது இந்த சரீரத்தை எதிர்பார்த்துட்டுருக்கு, அது கர்மானால. முக்த தசையில ரெண்டு ஞானமே இருக்குன்றது சித்தாந்தம், ஸ்வரூப ஞானமும் இருக்கும் சுபாவ ஞானமும் இருக்கும். அப்போதான் சர்வஞானம் ஜீவாத்மா, சர்வஞானம் என்னப்பா சர்வம் ஜானாதி. அப்ப முக்த தசையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றோம். இது வந்து விசித்தாந்த வேதாந்தம். அதனால இப்ப தத்துவத்து தத்துவத்தை தத்துவத்தை அறிந்தவன் தத்துவத்து குணாகா குணாக தத்வாதயா ஸ்வகுணேஷு ஸ்வேஷு காரியேஷு. ஒரு குணத்துக்கு ஒரு காரியம் இருக்கு, அதுக்கு ரெண்டு போகும் சரியா, அதான் தத்வா சஞ்சாயது. இப்படி சொல்லப்படுற ஒவ்வொன்றத்துக்கு என்னென்ன வர்த்தந்தேதி மத்வா குணகர்மசு அகம் கர்த்தா இது ந சஜ்ஜதே. குணங்களுடைய கர்மால நான் தான் அதை பண்றேன்னு அவர்கள் அவ போய் அட்டாச் ஆக மாட்டா அப்படின்னா. ரெண்டுமே பெருசு, 29:30 இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் அடுத்த இடத்த பெருசு முடிக்கணும் தெரியல. கவிதா ஸ்ரீசிம்ஹாய கல்யாணமிதாந்தே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.